பலிமதி முன்னிலுதீச்சுவல்லோ இனி ஒன்னு பாடு ஹிருதயமே என் பலிமதி முன்னிலுதீச்சுவல்லோ சிசிர நிலாவின் புடவ சுற்றி என் சசிலேக கை விளக்கேந்தி நிற்பு இனி ஒன்னு பாடு ஹிருதயமே அலசமனோஜ்ஞமவள் வரும்போல் வெள்ளிக்கோலு சுகள் பாடுகையாய் தங்க வளகள் சிரிக்குகையாய் அலசமனோஜ்ஞமவள் வரும்போல் வெள்ளிக்கோலு சுகள் பாடுகையாய் தங்க வளகள் சிரிக்குகையாய் பிரிகளாய் பின்னிய சுருள் மூடி காண்கையின் அறிவுள்ள பூக்குகையாய் எந்த அறிவுள்ள பூக்குகையாய் இனி ஒன்னு பாடு ஹிருதயமே என் பனிமதி முன்னிலுதீச்சுவல்லோ சிசிர நிலாவின் புடவ சுற்றி என் சசிலேக கை விளக்கேந்திதில் பூ இனி ஒன்னு பாடு ஹிருதயமே வெள்ளித்திரகளிலாடுகையாய் தப்பும் துடியுமாய் பாடுகையாய் ஒரு வேலி ஏற்றத்திறன் ஹிருதயம் வெள்ளித்திரகளிலாடுகையாய் தப்பும் துடியுமாய் பாடுகையாய் குயிலுகள் பாடுகையாய் எந்த குயிலுகள் பாடுகையாய் இனி ஒன்னு பாடு ஹிருதயமே என் பனிமதி முன்னிலுதீச்சுவல்லோ சிசிர நிலாவின் புடவ சுற்றி என் சசிலேக கை விளக்கேந்தி நிற்பு இனி ஒன்னு பாடு